இறைவனில்லை. பாதுகாப்புக்கு யாரும் இல்லை. இவன் 10 வீரர்களும் காவல்துறை. வெற்றி வெற்றிதான் ஆயுள் வரை. சொல்லிலே நின்று காட்டுவான், நின்ற இடத்திலே நின்று காட்டுவான். தருதலையோ தவதலையோ தலை அல்ல. தலை போல வருமா, தலை போல வருமா.